ரமேஷ் வணக்கம். இந்த இரண்டு பதிவுகளையும் பார்த்தேன். உங்களுக்கு தனிப்பட அவசியம் நன்றி சொல்லணும். நம்ம மக்களை காப்பாற்றணும், இந்த விவசாயிகளை காப்பாற்றணும், இந்த விவசாயிகளுக்கு ஒரு வளமான பாதுகாப்பான வாழ்க்கையை, நிரந்தரமான பாதுகாப்பான வாழ்க்கையை உண்டு பண்ணுறது மூலமாக தான் இந்த விவசாயங்கிற பேரில் உற்பத்தி பண்ணுற உற்பத்தியாளர்களையும் அந்த பொருள்களை உண்ணுகின்ற நுகர்வோரையும் ஒட்டுமொத்த மக்களையும் நம்ம பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு ஆழ்ந்த ஒரு புரிதலோடு இந்த வேளாண்மையை நம்ம கையில் எடுத்துருக்குறோம். அதற்கு முன் உதாரணமாக நின்று அற்புதமாக செயல்படுத்திட்டு வரீங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த விளைச்சலினுடைய தரத்தை வந்து நம்ம உறுதிப்படுத்தணும். இப்போ விளைஞ்சிருக்குங்கிற கடலையினுடைய எண்ணிக்கையை காமிச்சிருக்கீங்க. அந்த கடலையினுடைய தரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உள்ள மணிகள், அந்த கடலை பருப்பு, அதனுடைய எடை மற்றும் அதனுடைய திரட்சி. உதாரணமாக இந்த கடலையில் ஒரு 100 கடலையில் இருக்கிற ஒரு 10 செடி கடலையினுடைய கடலை பருப்பினுடைய காய்களினுடைய எண்ணிக்கை, அதில் உள்ள காய்களினுடைய எண்ணிக்கை, அதில் உள்ள பருப்புகளினுடைய அந்த எடை, இந்த கடலைக்காயினுடைய எடை, அந்த கடலைக்காயினுடைய எடை, அதனுடைய தரம், இதை வந்து சுவை, இதை கூட சொல்லலாம். சுவை தான் மிக முக்கியமானது இல்லையா? ஏன்னா வாழ்க்கையில் பொருள்களினுடைய உற்பத்தியின் நோக்கம் அந்த சுவை. இந்த தரத்தை எல்லாம் கொஞ்சம் பிரித்து காமிச்சிக்க முடிஞ்சால் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது சாத்தியமானு பாருங்கள். நிச்சயமாக ஒரு 100 கிராம் கடலையில் இதில் எவ்வளவு பருப்பு இருக்குது, பச்சை கடலையில் இதில் எவ்வளோ பருப்பு இருக்குது, அதில் எவ்வளோ பருப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு தோணுது. நல்ல முதிர்ச்சி அடைஞ்ச நிலையில் உள்ளதை எடுத்து மாதிரி பார்க்கலாம். அந்த விளைச்சல் வந்து நிச்சயம் தொடர்ந்து ஒவ்வொரு நண்பரும், ஒவ்வொரு விவசாயியும், ஒவ்வொரு உழவர் பெருமக்களும் வந்து தங்களுடைய தோட்டத்தில் செஞ்சு பார்ப்பாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. இன்னும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் மிக சிறப்பாக இந்த முன்மாதிரி அமையணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அதற்கான ஒரு முன்னெடுப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டதுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி.